லட்சுமீநாதசமாரம்பாம் நாதஜாமுன மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம் புஜ யுக்ம ருக்ம வ்யாமோஹ தஸ்தரிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீதேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே சஞ்சீவயத்யகிலசக்திதரஸ்வதாம்நாஅந்யாஸ்தஹஸ்தசரணஸ்ரவணத்வகாதீன்ப்ராணான்நமோ பகவதே புருஷாய தஸ்மை விஷுத்த விஜ்ஞானகணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராணின பத்ததீக்ஷம் தயாநிதிம் தேஹபிருதாம் சரண்யம் தேவம் மாயக்ரீவமஹம் ப்ரபத்யே சர்வேபியஹ நமஸ்காரஹ. ரகுவீரகத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு நம்ம 46வது சூர்ணிக்க பார்க்கலாம். நேற்று சுக்ரீவனுடைய சரணாகதிய பார்த்தோம். பரீட்சை பண்ணி ராமன் மேலே ஒரு மகா விசுவாசத்தை சுக்ரீவன் வளர்த்துண்டான். எல்லாரும் ராமனிடத்திலே சரணாகதியை எதிர்பார்த்து நிற்க ராமனோ வானரேந்திரசிய பிரசாதம் அபிகாங்கிஷதா அப்படின்னு லக்ஷ்மணன் சொன்னா போல சுக்ரீவனிடத்திலே சில விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருந்தான். அதற்கு மாறாக அவனும் வாலியினுடைய வதத்துக்காக அவன் ராமனிடத்திலே ஒரு சத்தியத்தை எதிர்பார்த்தான். பரஸ்பரம் ஒரு ஸ்நேகபாவமானது ஏற்பட்டது. இப்படிப்பட்ட ஸ்நேகபாவத்தில் வாலிய வதம் பண்றேன், பண்ணியே தீருவேன் அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகன் சுக்ரீவனிடத்தில் கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக வாலிவதத்தை பண்றதுக்காக தயாரா இருக்கார் சக்கரவர்த்தி திருமகன். சுவாமி தேசிகன் கிஷ்கிந்தா காண்டத்தில் கடைசி சூர்ணிக்கையாக வைத்துக் கொண்டு வாலியினுடைய வதத்தை பறக்க பேசி வாலி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பெருமாள் பதில் சொன்ன விதத்தையும் அதனால் வாலி தன் தவறுகள் எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டு ராமனிடத்திலே சரணாகதி பண்ணிந்த விதத்தையும் அங்கதன ராமனிடத்திலே வாலி ஒப்படைத்த விதத்தையும் வாலியினாலே சோத்திரம் பண்ணப்பட்டவன் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு ரொம்ப அழகாகவே ஷிலீமுகா அப்படின்னு ஒரு பதத்தோடு முடிக்கிறார் கிஷ்கிந்தா காண்டத்தை. அப்பேர் பகைவர்களை அழிக்கவில்லை, பகைவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பகைமை உணர்வை அழிக்கிறேன் அப்படின்னு கம்பராமாயணத்துல சொல்றா போல தன்னுடைய பானத்தின் மூலமாக வாலியினுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கியவன் அப்படின்ற ஒரு பெருமை ராமனுக்கு ஏற்படுறது அப்படின்றத தேசிகன் மற்றவர்களுடைய அபிப்பிராயப்படி இங்க காட்டுறார். இது 46வது சூர்ணிக்கை. விபுல புஜ சைல மூல நிபிட நிபீடித ராவண ரண ரணக ஜனக சதுருததி விகரண சதுர கபிகுல பதி ஹிருதய விசால சிலா தலதாரண தாருண சிலீமுகா. விபுல புஜ சைல மூல நிபிட நிபீடித ராவண ரண ரணக ஜனக சதுருததி விகரண சதுர கபிகுல பதி ஹிருதய விசால சிலாதல தாரண தாருண சரீமுகா. விபுல புஜசைல ஒரு விஸ்தாரத்தை உடைய மலை போன்ற கைகளை உடைய மூல நிபிட நிபீடித்த அந்த கக்ஷத்தில் என்றபடி வாலி என்ன பண்ணானா, இது ஒரு அழகான கதை, புராணங்கள்ல பிரசித்தமான கதை இது. ராவணனை சுருட்டி தன்னுடைய கக்ஷத்துல வச்சிருந்தானா வாலி. அப்பேற்பட்ட பலவான் ராவணனுக்கே வாலிய கண்டால் ஒரு நடுக்கம் ஏற்படுமா. ஒரு ராவணனுக்கு மரண பயத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய சதுர ததி விகரண சதுர கபிகுலபதி, நான்கு சமுத்திரத்துல இந்த பக்கம் தாவுவானா அந்த சமுத்திரம், அந்த பக்கம் தாவுவானா இந்த சமுத்திரம், இப்படியெல்லாம் ஜாலை பண்ணக்கூடிய மகாவீரனா இருக்கக்கூடிய சமர்த்தனா இருக்கக்கூடிய குரங்குகளுடைய குலத்துக்கு அரசனான அந்த வாலியினுடைய ஹிருதய ஹிருதயமாகிற விசால சிலாதல விசாலமான சிலாதலம் என்று சொல்லக்கூடிய மார்பை தாரண பிளப்பதிலே தாருண சிலிமுகா ஒரு குரூரமான பானத்தை உடையவனே சக்கரவர்த்தி திருமகனே உனக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றார் இங்க சுவாமி தேசிகன் சக்கரவர்த்தி திருமகன். இது வாலிவதத்தினுடைய பிரகரணம். இன்றளவும் லோகத்துல வாலியினுடைய வரத்தை பற்றி பேசும்போது சக்கரவர்த்தி திருமகன் ஏதோ தவறு இழைத்து விட்டதாக லோகமெல்லாம் பட்டிமன்றம் போட்டு இன்னைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். உண்மையாக வால்மீகி ராமாயணத்தை பூர்த்தியாக தெரிந்து கொண்டவர்கள், வால்மீகி ராமாயணத்தை தழுவி வந்த கம்பராமாயணமா இருக்கட்டும், அத்தியாத்ம ராமாயணமா இருக்கட்டும், காளிதாசனா இருக்கட்டும், பௌபூதி போஜசம்பு யாரா இருந்தாலும் வாலிவதத்தை பத்தி பேசும்போது சக்கரவர்த்தி திருமகன ஸ்தோத்திரம் தான் பண்றான். ஏன் வாலியே ஸ்தோத்திரம் தான் பண்றான் சக்கரவர்த்தி திருமகன? ஒரு காலத்திலும் வாலி சக்கரவர்த்தி திருமகன தவறாக பேசவே இல்லை. இந்த கேள்விகளெல்லாம் கேட்டு அதுக்கு சக்கரவர்த்தி திருமகன் பதில் சொல்ல விதத்தையும் இனிவரும் காலங்கள்ல லோகத்துல யாருமே சக்கரவர்த்தி திருமகன தவறாக நினைக்க கூடாது அப்படின்ற காரணத்துக்காக எம்பெருமான் மேல எந்த விதமான இழுக்கும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் அவன் கேள்வியே கேட்கிறான். ராமாயணத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் வாலிவதம் நமக்காக நமக்கு நன்கு விளங்கும். பெரியவாள் அப்படிதான் கையாண்டிருக்கா வாலிவதத்தை. வாலி கேள்வி கேட்கறதையும் பூர்த்தியாக சொல்றா, அதற்கு பெருமாள் பதில் சொல்றதையும் நன்றாக விளக்கி சொல்றான். காரணம், எங்கேயோ யாரோ சில பேர்கள் வாலி வாலிய மறைந்திருந்து கொண்டது சக்கரவர்த்தி திருமகன் பண்ண தப்பு அப்படின்லாம் சொல்ற விதங்கள்லாம் இருக்கு, பெருமாள் பேர்ல தவறு சொல்றதுக்கு நமக்கு யோகியதையே கிடையாதுன்றதுக்காகத்தான் பெரியவாள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாகவே விளக்கி சொல்றான். முதல்ல இருந்து பார்த்தால் சுக்ரீவன் சரணாகதி ஆச்சு. சுக்ரீவன் போய் வாலிய கூப்பிடுறான். ஒரு பரீட்சை, ரெண்டு விதமான பரீட்சை ஏற்கனவே சொன்னோம். துந்துபியினுடைய எலும்பை எட்டி உதைக்கக்கூடிய ஒரு பரீட்சை, ஏழு மரம் சால விரட்சங்களா இருக்கக்கூடிய ஏழு மரங்களை ஒரே பானத்திலே அடித்து சாய்த்தான் பெருமாள். ஆனால் இந்த இரண்டு பரீட்சைகளையும் பார்த்தவுடனே சுக்ரீவனுக்கு ராமன் மேல மகாவிசுவாசமானது ஏற்பட்டது. மகாவிசுவாசம் ஏற்பட்டவுடனே வாலியின் இடத்துல சண்டைக்கு போறான். அங்க சப்தஜனால் அப்படின்னு ஒரு ஆசிரமம் இருக்கான். அந்த ஆசிரமத்தை எல்லாம் பார்த்துட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கா. அங்க போனா கிஷ்கிந்தியனுடைய குஹத்வாரம் ஏற்படுறது. அந்த குஹத்வாரத்துக்கு போறான் சுக்ரீவன். போ கூப்பிடு, வாலிய கூப்பிடுன்ற பெருமாள். அவனுக்கு பயம் இருக்கு, இருந்தாலும் பயந்துட்டே போய் கச்சத்தை கட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சாலும் திருக்குடந்த ஆண்டவன் சொல்றாரு. எல்லாரும் சண்டைக்கு போற மாதிரி சண்டை கிளம்பிட்டான சுக்ரீவன். கூப்பிட்ட உடனே வாலி வெளியில வரானா, ரெண்டு பேரும் யுத்தம் பண்றதுக்கு தயாரா சக்கரவர்த்தி திருமகன் பார்க்கிறான். ரெண்டு பேரையும் பார்த்தால் அன்யோன்ய சதுருஷௌ வீரௌ உபௌ தேவா விஸ்வினௌ தேவா இவ அஸ்வினௌ. ரெண்டு பேரையும் பார்த்தால் பரஸ்பரம் ஒரே மாதிரி இருக்கா. புஜபல பராக்கிரமங்கள்லயும் பார்த்தால் ஒரே மாதிரியான பராக்கிரமம், ரூபத்திலையும் பார்த்தால் ஒரே மாதிரியான ரூபம். அவனுக்கு ரெண்டு இன்ச்சு வாழ்னா இவனுக்கு ரெண்டு இன்ச்சு தான் வாழ் இருக்கு. அவனுக்கு ரெண்டு இன்ச்சு நகம் இருக்குன்னா இவனுக்கும் ரெண்டு இன்ச்சு தான் நகம் இருக்கு. உபௌ தேவௌ இவ அஸ்வினௌ. தேவர்கள் எப்படி அஸ்வினி குமாரால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாளோ அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்காளாம் சுக்ரீவனும் வாலியும். யாரு எப்படி முடியும்? இவன் தான் சுக்ரீவன், அவன் தான் வாலின்றத நிர்ணயம் பண்றது எப்படி அப்படின்னு பார்த்தால் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சுக்ரீவன் அடியா வாங்கறான், என்ன வந்து அட சண்டை கூப்பிடுறேன்னு அடி அடினு அடிக்கிறான் வாலி சுக்ரீவனை போட்டு. ரத்த காயம் ரணகாயம் சுக்ரீவனுக்கு ஏற்படுறது. ஓடி வந்துட்டான் அங்கேருந்து சுக்ரீவன், தப்பிச்சா போறோம் பொழைச்சவன் ஓடி வந்தோம் ஓடி வந்தான். இவன் நியாயமானு கேட்கறான் சக்கரவர்த்தி திருமகனை பார்த்து, இது நியாயமா? என்ன சண்டைக்கு போச்சேன்னு நான் சண்டைக்கு போனேன், அவன் அடி அடின்னு அடிக்கிறான் என்ன போட்டு, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்கிறது, நீ முடியாதுன்னு அப்பவே சொல்லியிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன் இல்லையா, நான் பாட்டுக்கு மதங்க மகரிஷியனுடைய ஆசிரமத்துல ஏதோ என்னை சேர்ந்தவா 10 பேரை வச்சுன்னு நான் பாட்டுக்கு இருந்தேன், நீ அத மாதிரி என்ன எதோ பேசி என்ன கூட்டினு வந்து அடி வாங்க வச்சதுதான் மிச்சம் அப்படின்னு பெருமாள் பதில் சொல்றார். இல்லப்பா, உங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன்பா, பார்த்தா ஒரே மாதிரியா இருக்கு, யார் வாலி யார் சுக்ரீவன் தெரியல, சகோதரால இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, நாங்களும் தான் 4 பேர் சகோதரால் இருக்கோம், 4 பேர் பார்க்கறதுக்கு 4 விதமா இருக்கும், ஆனால் இப்படி சகோதரால அடி பார்த்ததே இல்லை இது பர்யந்தம், ஆனா நான் என்னைக்குமே அவசரப்பட்டு எந்த விதமான காரியமும் பண்ண மாட்டேன்னு சொன்னலாம், யோசிச்சுதான் காரியம் பண்ணுவேன் நானும் சக்கரவர்த்தி திருமான். அவன் யோசித்து தான் காரியம் பண்றான்றத இந்த சுக்ரீவன் விஷயத்துல கூட நம்ம பார்க்க வேண்டாம். ஆழ்வார் பாசுரங்கள்ல ரொம்ப அழகா இருக்கு, மீனவர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றறிந்த காணமர் வேழம் கையில் எடுத்தளர கரா அதன் காலினை கதுவ ஆணையின் துயரம் தீர புல்லுலர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமர் சோலை மாரமாமையலை திருவல்லிக்கேணி கண்டேன். ஆழ்வார் எதையுமே அவசரமே படுறதில்ல. பெருமாள் இங்கேந்து போனார், அவசரப்படல. மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றறிந்த கருடன் மேல ஏறி வரார். கம்பன் சொல்ற மாதிரி ஆதி மூலமே அரும் பெரும் பரமே பரமேன்னு கூப்பிடுறது, யாருமே பரம்பொருள் இல்லை, தான் தான் பரம்பொருள்ன்றத முடிவு பண்ணி கருடன் மேல ஓடி வரார். சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசத்துல சொல்றார், உக்ஷா தக்ஷாந்தகஸ்ய ஸ்கலதி வளரி போஹோ குஞ்சர கஞ்சரீதி ஆகர்ஷன் துஜராஜம் அப்யதி ஜவம் ஆஹந்த லோகாந்தராத்து கிளாந்தோ தாத்து சகுந்தஹன். ஒவ்வொருத்தரையும் பத்தி சொல்ற கருடன் மேல ஏறி ஓடி வராராம், திடீர்னு குதிச்சாலும் ஆடிசேஷன் மேல இருந்து, ஆடிசேஷன் அளந்தே போச்சான், எங்க போறேன்னு லக்ஷ்மி கேக்குறாளாம், லக்ஷ்மிக்கு பதில் சொல்ல, திடீர்னு ஆடிசேஷன் பாக்குறதா, எங்க இவர் இறங்கி ஓடுறாரு அப்படின்னு. லீலா லோல தமாம் ரமாம் அகனையன்னு நீலாம் அனாலோகையன்னு முஞ்சன் கிஞ்ச மகி மகீஸ்வர மயம் மஞ்சம் ஆகர்ஷன் விஜராஜம் அப்பியதிஜவம் ஆகந்த லோகாந்தராத்தன். லக்ஷ்மி கேட்டா பதில் சொல்ல, பூமாதேவி கேட்டா பதில் சொல்ல, நீலாதேவி கேட்டா பதில் சொல்ல, எழுந்து உட்கார்ந்தான் கருடன் மேல ஏறினான், கயிறு கேறு மணி கிணி ஒன்னும் கட்டிக்கல, கிளம்பிட்டான் பெருமாள். கருடனுடைய வேகம் போறலையா, இன்னும் போ இன்னும் போ இன்னும் வேகமா போ இன்னும் வேகமா போகணும். பிரம்மா பார்த்தாரா, எங்கேயோ போறா, ஏதோ ஆபத்து பிரளயமோ அப்படின்னு நினைச்சு பிரம்மா ஓடி வராராம் பின்னாடியே, அவராலையும் பண்ண முடியலையா, ஏன்னா பிரம்மாவுடைய வாகனம் அம்சபக்ஷி, அம்சத்தை வச்சுன்னு ஓடி வர முடியல, கருடனுடைய வேகத்தை அம்சத்தால ஃபாலோ பண்ண முடியல, அம்சம் மூர்ச்சையை கீழே வந்துருத்து. உக்ஷா தக்ஷாந்த கஸ்ய ஸ்கலதி, சிவன் ரிஷப வாகனத்துல ஓடி வர்றார் கருடன, எங்கேயோ பெருமாள் வேகமா ஓடுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா முடியவே இல்லை, மாடு வேகமா ஓட முடியல, ரெண்டு காலம் பிராக்சர் ஆயிட்டான் திருக்குறந்த ஆண்டவன் சாதிக்கிறார், இந்த இடத்துல மாட்டுக்கு ரெண்டு காலம் பிராக்சர் ஆகி கீழே வந்துருத்தான். இந்திரன் ஐராவதத்துல ஏறி விரட்டுறானா, ஒண்ணும் முடியல, அங்கேயே நின்று போயிட்டான். இவ்வளவு வேகமா வந்தார் பரமாத்மா, அவ்வளவு வேகமா வந்து கருட பஞ்சாசத்துல கருடனுடைய வேகத்தை சொல்றார் சுவாமி தேசிகன், இதை எல்லாத்தையும் வர்ணிக்கிறார். வைகுண்டத்திலிருந்து அவ்வளவா வேகமா வந்து என்ன பண்ணன்னு பார்த்தார், பார்த்தா வந்த உடனே ஆயுதத்தை தானே போடணும், ஆனால் ஆயுதத்தை போடவே இல்லை பெருமாள், அங்க நின்று யோசிக்கிறான் பெருமாள். முதல்ல கவின் இருக்கு, யானையனுடைய கால கவ்வின் இருக்கு, யானை அலறது, ஆதி மூலமேனு கூப்பிடுறது, வர வரத்துக்கு முன்னாடி யோசிச்சா பரவாயில்ல, வரவும் வந்துட்டான் பெருமாள், அப்படி வந்த பிறகும் யோசிக்கிறானே அண்ணன், வேகமா வந்தும் காரியம் பண்ணலையண்ணா, சக்கரத்தை விட வேகமா அந்த யானையுடைய கழுத்து அறுத்தானா அப்படின்னா, முதலேதான யானையுடைய யானையினுடைய யானை கழுத்து அறுத்தானா, இல்ல முதலையனுடைய கழுத்து அறுக்கணுமா, முதலையனுடைய கழுத்து தானே அறுக்கணும், அவசரமா காரியம் பண்ணக்கூடாது, திடீர்னு சக்கரத்தை விட்டால் சக்கரம் போய் யானையினுடைய தலையை அறுத்துன, அதனால என்ன பண்றான், ஆழி தொட்டானை மெதுவா சக்கரத்தின் இடத்துல சொல்லி அனுப்புறான்னு சுவாமி தேசிகன். அந்த மாதிரி பெருமாள் எதையுமே அவசர அவசரமா காரியம் பண்றவர் கிடையாது. அதனால கஜபுஷ்பம் ஐயும் மாலாம்னார் வால்மீகி. கஜபுஷ்பத்தினால அனுப்பப்பட்ட ஒரு கஜபுஷ்பம்னு ஒரு புஷ்பம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அந்த அந்த புஷ்பத்தை எடுத்து மாலையா சூட்டி லக்ஷ்மணனால போட சொன்னார். மறுபடியும் போறான் குகத்வாரத்துக்கு போறான், மறுபடியும் வாலியை கூப்பிட்டான். இந்த முறை நம்பிக்கையோட போறான், வாலியை சண்டை கூப்பிடறான், தார தடுக்கிறான், போகாதேன்றான். தம் து தாரா பரேஸ்வஜ்ய ஸ்நேகா தர்ஷித சௌகிருத த்ரஸ்தா ப்ரோவாச்ச சம் த்ரஸ்தா ப்ரோவாச்ச சம்ப்ராந்தா ஹிதோ தர்க்கம் இதம் வசஹ அயோத்யாதிபதே புத்ரௌ சூரௌ சமர துர்ஜயௌ இக்ஷ்வாகூணாம் குலே ஜாதௌ பிரதிதௌ ராம லக்ஷ்மணௌ சுக்ரீவ பிரிய காமார்த்தம் பிராப்தம் பிராப்தௌ தவ துராசதௌ. உங்களை கொல்றதுக்காகவே சுக்ரீவன் ரெண்டு பேர் வச்சிருக்கான். யார் ரெண்டு பேர்? அயோத்தியா தேசத்தினுடைய அரசன் தசரதனுடைய புதல்வர்களாம். அந்த ரெண்டு புதல்வர்களையும் வச்சிருக்கா. இக்ஷ்வாகுனாம் குலே ஜாத்தவ், இக்ஷ்வாக்கு குலத்துல பிறந்தவர்கள். சுக்ரீவன் பக்கபலமா இருக்காளா? யாரு? ராமனா? ராமன் எனக்கு நல்லாவே தெரியுமே, அப்படியெல்லாம் பண்றவன் இல்ல அவன். ராமன்னா நமக்கு பாதகமே இல்லை. அப்பவும் சொல்றாளாம் போக வேண்டான்றாளாம் தாரி. எவ்வ ராஜ்யேன சுக்ரீவம் தூர்ணம் சாத்வ சாத்வ அபிஷேசயம். ராமாயண ஸ்லோகம்னாலே ஸ்லோகம் தான் அவ்வளவு அழகா இருக்கும். ராமன் ஆச்சரியன் வானா? நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பிரம்மோபதேசம் பண்றா தாரக்கு, தார வாலிக்கு. வேண்டாம் போகாதீங்கோ, இந்த இடத்துல காரியம் சரியில்லை, நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லைன்ற. கம்பன் சொல்றான், இருமையும் நோக்குறும் இயல்பினார்க்கு இது பெருமையோ இங்கு இதில் பெறுவது எங்களோ அருமையின் நின்று உயிர் அளிக்கும் ஆறுடை தர்மமே தவிர்க்குமோ தன்னைத்தான் அரோ. ராமனுடைய சுபாவம் தெரியுமா அவனுக்கு? நீ எதுக்கு அவன்கிட்ட பயப்படுற? இம்மை மறுமை இரண்டு பிரகாரத்திலையும் பார்த்தாலும் எல்லா லோகங்களுக்கும் ஹிதம் பண்றவன் சக்கரவர்த்தி திருமான். தர்மம் எங்கேயாவது தன்னை மாத்திக்குமா? தர்மத்தை கடைபிடிக்கிறவனா அதர்மத்துக்கு போலாம்? அந்த தர்மத்துக்குன்னு ஒரு சுபாவம் இருக்குவே, அந்த தர்மம் தன்னை ஒருபோதும் மாத்திக்கவே மாத்திக்காது. நாமெல்லாம் தர்மத்தை கடைபிடிக்கிறவா? ராமன் தர்மனே, தர்மம் தான் ராமன், ராமன் தான் தர்மன். அப்படி இருக்கும்போது ராமன் மாத்திப்பானா? அவன்கிட்ட நீ எதுக்கு பயப்படுற? அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? மாற்றுத்தாய் வனம் போவே என்றிட, ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்று அழ, கூற்றுத்தாய் சொல்லக்கூடிய கொடிய வண்ணம் போன, சீற்றமிலாதானை பாடிப்பற சீதை மணாலனை பாடிப்பற என பெரியாழ்வார். கைகை வனம் போன் சொல்லிட்டான். மாற்றுத்தாய் ஈன்ற தாய் போகாத இங்கேயே இருந்த, கூற்றுத்தாய் போயிட்டு வா லட்சுமணன் கூட இருக்கான். அவன் பாட்டுக்கு எந்த விதமான கட்டமும் இல்லாம காட்டுக்கு வரான். சீதை மணாலன் இல்லையா, அவனை போய் தப்பா பேசுறியன்றான் வால்மீகி. எப்படி பேசுறா? கம்பராமாயணத்துக்கு வால்மீகி ராமாயணத்துக்கு அவ்வளவு ஒற்றுமை இருக்கும் எல்லா இடங்கள்லயும். வால்மீகி என்னைக்கு வால்மீகியே என்னைக்குமே கம்பன் புகழ்ந்துட்டேதான் இருந்தா எல்லா விஷயத்திலயும் சரி. வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வால்மீகி என்பான், தீங்கவி செவிகளால தேவரும் பருகச் செய்தான், ஆங்கவன் புகழ்ந்த நாட்டை அன்பனும் நரவம் மாந்தி, மூங்கையான் பேசலுட்டான் என்னதான் முழியலுற்றேன். நான் என்ன பண்ண ராமாயணம்? வால்மீகி பண்ணிருக்கான் பாருங்க ராமாயணம். இதுதான் ராமாயணம். தர்மஜஸ்த கிருதஜஸ்தத கதம் பாபம் கரிஷதி வாலி கேக்குறான். தர்மஜன் இங்க பாபம் பண்ணுவானா? பண்ணவே மாட்டான். சாதாரணமானவனா? கதஞ்சது உபகாரேன கிருத்தேன ஏகேன சிஷ்யதி. எப்பேற்பட்டவன் ராமன்! அப்படி இருக்கும்போது அவன் போய் இன்னைக்கா எங்கேயாவது பண்ணுவானா? இவன் சரின்னு கிளம்பி வரான், சரின்னு வந்தா போருக்கு வரான். போருக்கு வந்தால் வாலி என்ன பண்ற? வாலிய ஒரே பானத்தினால அடிச்சுடுற. தத்தோ தனுஷு சந்தாய சரம் ஆசி விசோபமும் ரயா மாச தச்சாபம் கால சக்கரம் இவாந்தக ராகவேண மகாபானா வாலி வக்ஷசி பாதிதாம் ஏகேனாபி ஹதோ வாலி நிபபாத மகீதலே ராமபானாசன கஷிப்தம் ஆவகத்து பரமாங்கதிம். இவ்வளவு நாள் பண்ண தவறுகள் எல்லாம் ஒரு க்ஷணத்துல போய் ராமனுடைய பானத்தினால ஒரே பானம் ஏகேன பானேன ராமனுக்கு ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல்ன்றமே அது இங்கதான் தெரியுது. ஒரு வில் போயிட்டான், வாலி தரையில விழுந்துட்டான். ராம பானாசன சித்தம் ஆவகத்து பரமாங்கத்தி, பரமாங்க பரமகத்தையும் அடைஞ்சிட்டான். ராம பானத்தை அடிபட்டபடினால மோட்சத்துக்கு அடைஞ்சிட்டான். யாரா நம்ம உடம்புல மார்புல பானம் போட்டதுன்னு பானம் எப்படி இருக்கு தெரியுமான்னு பார்க்கிறான். பார்த்தா ராம் அப்படின்னு எழுதியிருக்கு, ராமனுடைய வாலிய அம்பா இது அப்படின்னு பார்க்கிறான். கார்வுன் வார்சுவை கதிலியின் கனையிழை கழிய, கம்பன் சொல்றான் வாலியினுடைய பிரகரணத்தை ரொம்ப அழகா சொல்றான். இது யார் பண்ணிருப்பா இந்த காரியத்தை? தேவர்கள் பண்ணிருப்பாளா? தேவர்களுக்கு என் மார்பிள் அடிக்கிற சக்தி இருக்கா? தேவதைகளுக்கு இந்த பலமே கிடையாது. அயலார் அயலோர் யாவரோ என நகை செய்யும், யார் பண்ணாம தெரியலையே இந்த காரியத்தை? பிரம்மா, ருத்ரன், விஷ்ணு, இந்த மூணு பேர்ல ஒருத்தரா இருக்கலாமா? பானத்தை பார்க்க பார்த்தாதானே தெரியும் யாரோ இந்த மாதிரி பண்ணிட்டாரு. பார்த்தா பானத்துல ராம் அப்படின்னு எழுது. அத பார்க்கிறான், பார்த்த உடனே சொல்றான், பறித்த வாலியை பருவழி தடக்கையால் பற்றி இருப்பன் என்று கொண்டு எழுத்தனன் மேறு உருவை இருப்போன். அந்த அம்ப பிடிச்சுன்னு பார்க்கிறானா? அம்ப பறிச்சானா? பார்த்தானா? பேர் இருக்கான். என்ன பேர்? மும்மை சார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கு மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். மும்மை சார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம் ஒண்ணு இருக்க லோகத்துல, ராமா அப்படின்ற மந்திரம். அந்த மந்திரத்தை கண்களில் தெரிய கண்டான். இந்த ஒரு பாசுரம் போதும் கம்பராமாயணத்துல ஒரு மாசம் உபன்யாசம் பண்ணலாம் ராமனுடைய பெருமைகளுக்கு. மூல மந்திரம் ஒண்ணு இருக்கு வியாக்கரண சாஸ்திரத்துல, மூலமா ஒண்ணு சொல்றாளே, அந்த மூல மந்திரம் பிரணவாகாரம். அது யாருன்னு கேட்டால் ராம அப்படின்றதுதான். நம்மை நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்று தீருமே, இம்மையே ராமன் என்னும் இரண்டு எழுத்தினாலே நான் கம்பன். அப்படிப்பட்ட இரண்டு எழுத்து அது. பார்வதி கேட்கிறாளோ இல்லையோ, கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகசிரகம் பத்தியதே பண்டிதே நித்யம் ஸ்ரோத்துமிச்சாமி அகம் பிரபு. சிவபெருமான் சொல்றாரு, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரான. விஷ்ணுவனுடைய ஆயிரம் நாமாக்களை சொல்லக்கூடிய பரன் ராம அப்படின்ற ரெண்டு நாமாக்கள். பார்த்தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை ராமனா பண்ணான். இல்லறம் துறந்த நம்பி எம்மனோர்க்காக தங்கள் வில் தரம் துறந்த வீரன் தோன்றலால் வேதனல் நூல் சொல்லறம் துறந்திலாத சூரியன் மரபும் தொல்லை நல்லறம் துறந்தது என்னை நகைவர நான் உட்கொண்டான். சிரிக்கிறான் வாலி. என்ன பண்றது? எப்பேற்பட்ட மகானுபாவன் ராமன், அவனா இந்த காரியத்தை பண்ணிட்டான். இந்த எப்பேற்பட்ட குலம் சூரிய குலம், அந்த ராமன் பிறந்ததுனால சூரிய வம்சத்தில் இருக்கக்கூடிய தர்மம் போயிடுச்சே. யாராவது இதை பண்ணுவாளா? தர்மத்தை வீணடிச்சுட்டானே இந்த ராமன். ஒருத்தனால சூரிய வம்சமே வீணா போயிடுச்சு. என்ன அந்நியாயமா இருக்கு சுவாமி இது? நேரம் இருந்தாக்கா கேட்கலாம், எங்கேந்து அடிச்சான்னே தெரியலையே, அவனை காணவே காணமே முதல்ல அப்படின்னு வாலி ராமனை தேடுறான். இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு வாலியினுடைய மோட்சத்தை பார்க்கலாம். தாசன்.